بسم الله الرحمن الرحيم. نبدأ إن شاء الله تعالى في هذا اليوم قراءة هذه الرسالة المفيدة النافعة، الوسائل المفيدة للحياة السعيدة. Comment أو les moyens bénéfiques للحياة السعيدة pour avoir une vie heureuse. للإمام الشيخ العلامة عبد الرحمن بن ناصر السعدي رحمة الله عليه. طهمونيخ ابن أحمد المغربي حفظه الله تعالى. Cours numéro 4. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه من والاه. أما بعد، ورفيني أمس السبب الأول وهو الإيمان الصحيح والعمل الصالح، كما قال عز وجل: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات. دونك chaque être humain il va à sa perte, comme قال عز وجل: إن الإنسان في خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات. Ceux qui ont حقق le premier سبب الإيمان والعمل الصالح. الشيخ سعدي رحمة الله عليه لا détaillé هذا avec un كلام جميل. ثم أمس à la fin du درس on a lu كذلك le deuxième سبب وهو الإحسان إلى الخلق بالقول والفعل. القول بالقول الحسن: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقولوا للناس حسنا، قال عز وجل. الفعل كذلك: الصدقة، التعاون. توسع من أسباب إن شاء الله تعالى الحياة الطيبة، لأن من يحسن إلى الخلق قال عز وجل: هل جزاء الإحسان إلا الإحسان. celui qui fait du إحسان للخلق الله سبحانه وتعالى il lui donne خيرات. كذلك on a vu un كلام طيب اسم فائدة نبه الشيخ سعدي أن الإنسان ينظر إلى من دونه ولا ينظر إلى من فوقه. ça c'est مهم. on a dit في أمور الدنيا regarde ceux qui sont en dessous de toi à un niveau argent, niveau santé, tout ça tu regardes ceux qui sont en dessous de toi ça t'arrête أنك في نعمة. أما on a نبه أن في العلم وفي الإيمان العمل الصالح tu regardes ceux qui sont au-dessus de toi. بإذن الله عز وجل ستدرى faire des efforts avec الإخلاص. هذا on arrive au deuxième سبب. واليوم نقرأ فصل جديد c'est le troisième سبب. قال فصل في أسباب دفع القلق الناشئ عن توتر الأعصاب واشتغال القلب ببعض المكدرات. القلق معروف c'est le contraire de الطمأنينة. الطمأنينة معروف c'est la quiétude. Être calme, tranquille. Al-qalaq, c'est l'axe. Ça montre, هذا الفصل, أن الإنسان لا يكثر من التفكير. بعض الأمور qui arrivent, des épreuves, si tu réfléchis trop, tu penses trop, pourquoi, comment, ça t'attrape. C'est pas une solution. أبداً. خاصةً, c'est une chose qui est arrivée, qui est passée. La mort d'un proche, c'est passé. لا تكثر. Pourquoi il aurait dû. أبداً, ça t'attrape. Si tu es au milieu d'un problème, tu vis un problème, tu cherches les solutions. بالكتاب والسنة. Si tu réfléchis, c'est pour trouver la solution. Ah, mais c'est passé. Un membre matalan, ou un proche matalan, un membre de ta famille, il est mort, il est décédé. Ça va changer quoi de réfléchir pourquoi, comment? Ça ne change rien, il est mort. خلاص. في هذا الحال أبدا. واحد يقول مثلاً أحياناً c'est des accidents de voiture. Pourquoi il est passé par ce chemin? Il aurait dû. Pourquoi tu l'as laissé conduire? يا أخي ترك هذا. Ça ne sert à rien du tout là. Il est mort, قدر الله وما شاء فعل. T'en profites, tu fais le dua. T'en profites, si c'est un musulman, tu fais le dua. Amma le kafir, là. Si c'est un musulman, il a eu un taqsir, l'ibadat, l'wajibat, on avait fait une kalima. T'as de courant, on avait fait une kalima, il y a des amal, tu peux les faire pour le meyyit, le hajj. On avait fait le tafsil. On avait fait le tafsil dans cette kalima. Il y a des amal que tu peux les faire, مثلا il a un deyn, مثلا il n'a pas fait le hajj. مثلا الصيام الصيام الولي يصوم عن الميت توصى طيب فبروفيت باذن الله يا نفع عظيم pour lui يوم القيامه il est considéré il a fait le hajj c'est fait le hajj pour lui c'est ça le nafa. اما كلام فارغ pourquoi comment بعض الناس le hajj il arrive se mort se défunt il a pas fait le hajj et personne fait le hajj pour lui هذا c'est ça le jahl c'est ça le jahl se mort s'il pourrait te demander quelque chose il pourrait te demander tu fasses pour lui quelque chose il te demanderait fais le hajj pour moi j'ai une dette عند فلان paye la pour moi amma kalam farigh sinin ya aucune faida qala al-thalith ay le troisième sabab wa min asbab daf' al-qalaq an-nashi' an tawattur al-a'sab wa ishtighal al-qalb bi ba'd al-mukaddirat الاشتغال بعمل من الأعمال أو علم من العلوم النافعة. صحيح أن يدي زي بخوف t'es obligé, c'est humain, c'est dans la fitra, ça t'occupe l'esprit, tu penses. Al-an, al-shir Sa'di te donne une solution. Mais en ahyana, il t'arrive quelque chose, tu penses, t'es un être humain. Je peux pas repousser. Illa bishay, c'est que tu remplaces cette pensée qui te fait du mal par quelque chose de anfa, al-ilm ou al-amal. Matalan, t'es fi dhayq, une épreuve, tu fais l'umrah. Ni'mah, celui qui a les moyens. Tu vas voir que ça va te changer les idées. Jiddan. Ibadah. Inch'Allah, il y a un ajr azim. Et tu vas dans ce makan tayyib, Mecca. Kadalik le Medina. Et Inch'Allah, tu fais ta umra, tu reviens, tu es murtah. Ma balouk l'an. Wahed, il a des problèmes. Et il reste enfermé chez lui. Il pense. C'est ta'ab. Ma balouk ce voyage mubarak, l'umra ou l'hajj. Et Inch'Allah, il revient, il est murtah. Jiddan, jiddan. هذه سين سوليوشن او علم من العلوم النافعه كذلك الى برص عقيده الى برص توحيد محاضره الى كنت المحاضره دا صافا سني دي فوائد اللي دون دي ليفر سيرتاح خاصه ديك اللي دون ضيق اللي دون كتب كي بارل دو الجنه كتب كي بارل دو الرحمه الرجاء سيرتاح. اما كثره القيل والقال سارونجري لا سوليوشن سي هذا عمل من الأعمال سواء أنا دون إكزامبل الحج والعمرة أو أطف أو علم كذلك طيب قراءة القرآن في فيدي غشيخ تتوكب اعلم أن الناس تتوكب بافك لخير تون نفس كما وصفها الله سبحانه وتعالى أمارة بالسوء هل توكبها بالشر هذا سمعروف أوكب توافك الخير أعظم الخير سساء العلم والعمل الصالح. قال فإنها تلهي القلب عن اشتغاله بذلك الأمر الذي أقلقه. صحيح. Ton قلب c'est comme un récipient. Si tu le remplis avec une chose nafi, ça repoussera le mal. Si tu le laisses faire, le mal il remplira ce récipient. هكذا. أنت سقلب دائما تحاول tu le remplis بالخير. Et tu vas voir que le شر sera repoussé. Et c'est ça le jihad. Jihad النفس. قال وربما نسي بسبب ذلك الأسباب التي أوجبت له الهم والغم ففرحت نفسه وازداد نشاطه وهذا السبب أيضا مشترك بين المؤمن وغيره. نعم لكن المؤمن كما بابا أنه الإخلاص العلم سبق لله سعمل كيف سن عبادة. أما الكافر يزوسا سكيز أبل شانجي دير سكيز أبل قاتلهم الله بعضهم يبون فير دي فساد لا دي بروبليم يبون يفواياج. أنت تفواياج العمرة الحج بفير العبادة هو يفواياج والعياذ بالله بفير الزنا بفير المنكر. أنت الآن تفو تشانجي لي زيدي بعبادة إتي مأجور إي بإذن الله عز وجل تون كور يبا سابوز هم إلي دون الميم قلق كتوا إلا دي فيتن كذلك إلا دي بروبليم إي إي بونس سو روبوزي أفيك المعاصي في الحقيقة إي في كو سونفونسي. قال وأيضا مشترك بين المؤمن وغيره ولكن المؤمن يمتاز بإيمانه وإخلاصه واحتسابه في اشتغاله بذلك العلم الذي يتعلمه أو يعلمه ويعمل الخير الذي يعمله أو يعلمه ويعمل كأنه يعمله ويعمل الخير الذي يعلمه يجوز يلابليك الخير كي كونه ويعمل الخير الذي نعم يعلمه لا يعلمه أحسن. Si on redit ya'malou, il y a une répétition. Ya'malou. Aïe, le ilm qu'il a appris, ya'mal bih. Qal wa ya'mal al-khayr al-ladhi ya'lamou. In kana ibadatun fa huwa ibadah. Wa in kana shughlan dunyawiyyan ou aada dunyawiyya. Ashabaha niyya saliha. Ça, c'est une faïda. Anna, ahyanan, tu dois changer les idées. T'es fi qalak, fi ta'ab. Et, tu fais une ibadah. Matalan, hajj, umrah, tayyib. Tu vas au masjid, tu lis le Qur'an. Ça te change les idées. Et بإذن الله سقلق بار احيانا c'est un شغل دنيوي حتى في هذا الحال من نية يحتسب ان tu veux te rapprocher d'Allah ان tu fais ce عمل pour avoir de l'argent halal pour pas tomber dans le haram toute cette نية c'est نية حسنات مأجور. مسألة الاحتساب c'est مهم. Avec l'ihtisab, العادات ça devient des عبادات كما قال بعض أهل العلم. العادات ça devient des عبادات avec l'ihtisab. Et sans ihtisab, l'ibadat, ça devient des adat. Matalan, adatul akl. Si t'as l'ihtisab, ça devient l'ibadat. Tu manges les taqawi, yani l'ibadat, ou talab al-ilm. إلى آخره. Cette عادة manger, dès que tu manges un quart d'heure, tu as du ajr pendant un quart d'heure. Et l'argent que tu as dépensé pour ce acte, c'était ma'djour. إلى آخره. بعض الناس c'est l'axe, ils n'ont pas beaucoup d'ihtisab ou pas d'ihtisab, sa ibadah, ça devient une عادة. مثل الصيام. Il fait الصيام, il ne sait pas pourquoi. Il fait parce que les gens ils font. Cette ibadah, ça devient une عادة, c'est une coutume. فلهذا après Ramadan il délaisse ربما الدين. Là c'est une coutume pour lui, cette période, ce moment, faut pas manger parce que les gens ils mangent pas عادة. بعضهم بعض النساء dans certains pays musulmans, al hijab c'est une عادة. Al hijab ربما الستار, elle fait pas salat. عادة, elle met le hijab parce qu'elle a été élevée hakada et ses parents ils ont mis le hijab et elle peut plus sortir sans hijab, elle a été habituée. تعلمون ان les femmes qui ont l'habitude de se couvrir depuis qu'elles sont petites, elles ne peuvent pas sortir hakada ba'd sans hijab. Lakin rubbama elle ne fait pas salat. Nahnu, on est des muslimoun, mu'minoun, inshallah l'ibada c'est une ibada, da'iman al-niyya. Et on fait des efforts en al-ada, ça devient une ibada kadalik. Yana c'est des ujur sahla. Lakin al-muwaffaq man waffaqahullah. Hakika on mange tous, on dort tous. La'abud hada, tu manges et tu dors. Si t'as ihtasab, t'es ma'jour. Si t'es fait ghafla, t'as pas d'ajr. T'as pas fait d'idm, c'est moubah, lakin ahsan, on en profite. Rubbama yom qiyama, t'auras besoin de ces hasanat. Ou alors, chaque que t'en auras besoin. Al-ihtisab, c'est muhim. قال ولكن المؤمن يمتاز بإيمانه وإخلاصه واحتسابه باشتغاله بذلك العلم الذي يتعلمه ويعلمه ويعمل الخير الذي يعلمه إن كان نعم أي العمل عبادة فهو عبادة وإن كان شغلا دنيويا أو عادة دنيوية أصحابها النية الصالحة وقصد الاستعانة بذلك على طاعة الله تصل احتساب الآن تموج لماذا لتستعن بذلك الطعام على طاعة الله. Maintenant, انت الان tu vas manger, on est saïm, al-futur bi-idhn Allah Azza wa Jal, tu as une niya. Awalan, tu manges parce que tu as fait siyam lillah. Et kadhalik, tu te prépares pour tarawih. Tu manges nus sa'a, t'es ma'jour. Amma, al-adala, il a fait siyam parce que c'est une coutume, il mange, c'est que pour remplir son ventre. Fakat. C'est ça la différence. Et c'est ça, ça montre l'importance du cœur. قال وقصد الاستعانة بذلك على طاعة الله ولذلك قال فلذلك أثره الفعل أثره الفعل أي سأثر إلى سفعل إلى أثر على دفع الهموم هذا قال فلذلك أثره الفعل في دفع الهم والغموم والأحزان فكم من إنسان ابتلي بالقلق وملازمة الأكدار فحلت به الأمراض المتنوعة فصار دواؤه الناجع نسيانه السبب الذي كدره وأقلقه واشتغاله بعمل من مهماته صحيح كم من الناس حتى الأطباء حتى الكفار الآن الأطباء يسفت الملادي إذا سيد دوني دو ربو فوك يشانج دير يفوك ربما يشانج دو فيل ربما بعضهم يبوا على كمبان تسا سي من هذا الباب لكن نحن ندي علماء إنو زمطقي هذا قبل سنين. Ça, ça montre que les kuffar يستفيدون كثيرا من اهل من علماء الاسلام. لكن نحن تصابك النيه. نحن سكس الدنيا. كما قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن جنة الكافر. نحن patient ولو القلق parpan ان شاء الله نصبر. لكن ce genre de علاج للطيب جدا. طيب حتى ترتاح. قال وينبغي ان يكون الشغل الذي يشتغل فيه مما تأنس به النفس وتشتاقه. فإن هذا نعم تشتاق صحيح أن العمل تشوزي عمل ترتاح أما في ضيق تقلق تشوف عمل كي تغاجد جو قلق لا سيبوين سوليسيون لا تشوف كلب شوز ترتاح. قال فإن هذا أدعى لحصول هذا المقصود النافع والله أعلم. هذا سين فائدة تخوزيام سبب شو توكب avec des choses نافعة خاصة العلم الشرعي خاصة ça tu le vois أحيانا أنت في ضيق في قلق ثم tu rentres dans un بحث أو تشرح المسألة أو تلي أو تكد فارتاح جدا. قال الرابع ومما يدفع به الهم والقلق اجتماع الفكر كله على الاهتمام بعمل اليوم الحاضر. صاص الطيب لأن بعض الناس يفوا تخلون مثلا إلى في تعب إلى دي بروبليم دارجون يا أخي فيت خوف إن سوليسيون بور أجوردوي دوما سيفتح الله. Si tu peux trouver des asbab pour demain, après demain, tayyib. Lakin, ce qui veut démontrer, Cheikh Saadi, tu ne réfléchis pas trop. Dans un an, je vais faire comment? Dans un mois? Ya akhi, truk. Probablement, tu vas mourir demain. Ça ne sert à rien de réfléchir. Ça ne veut pas dire qu'on ne prend pas les asbab, là. Lakin, ce qu'il montre, c'est que tu réfléchis et ça te fait du mal. Là, ça ne sert à rien. Là. Prends les asbab et va pas trop loin. Hadith ibn Omar, ma'rouf, on l'avait étudié ensemble fil arba'in, annahum au matin, ils n'attendaient pas le soir. Au soir, ils n'attendaient pas le matin. Ce qui arrive, il arrive, Allah. Tu prends les asbab et dès qu'il y a un problème, tu trouves la solution au problème. Amabad al-Nas, s'il n'y a pas de problème, il cherche déjà une solution. Maintenant, il te dit, mais s'il arrive que il nous expulse maintenant de l'imara, s'il arrive que la da'wah donne plus d'argent, ya akhi, ton kahada. Et si ça n'arrive pas, tu te mets un dhik, faqat. Autre, le jour maintenant, tu n'as plus d'arrivée d'argent, on donne le sabab. Tu travailles, on donne, il y a des solutions. Amma, si, ça t'a jiddan. الشيخ سعدي الآن يتمود أن certain portes يفولي فرمي قال ومما يدفع به الهم والقلق اجتماع الفكر كله على الاهتمام بعمل اليوم الحاضر وقطعه عن الاهتمام في الوقت المستقبل وعن الحزن على الوقت الماضي كذلك انتبه كذلك que tu réfléchis trop à ce qui est passé j'aurais dû mais ça t'attrape c'est passé ce qui arrivera ça arrivera concentre-toi sur le hadir sur le présent. Concentre-toi sur elle. Et si tu as un problème qui arrive au présent, règle-le. Tawakkal 'ala Allah. Fais du'a et fais les asbab shar'iyya. Et les asbab mubaha qui ne contredisent pas le sharia. Amma al-madi, c'est passé. Qadar Allah wa sha'a'al. Si c'est le ma'siya, fais tawba. Si c'est quelque chose, un accident, la perte d'un proche, qadar Allah wa sha'a'al, c'est passé. Al-mustaqbal, attendez que ça arrive. Amma si arrive, comment je fais? Pardonnez, si on a kada. Si, kada, y'a ta'ab. Rubama y'a rien. Rubama demain tu meurs. Ta'ibta. Faqad. Demain tu meurs et t'es fil qabr. Hada, c'est muhim. قال ولهذا استعاد النبي صلى الله عليه وسلم من الهم والحزن قال في الحديث الذي رواه في الصحيحين قال فالحزن على الامور الماضيه التي لا يمكن ردها ولا استدراكها نعم استعاذ النبي صلى الله عليه وسلم من الهم والحزن فالحزن على الامور الماضيه نعم الحزن سا رابور افيك لو باسي الحقيقه سي باسي سي باسي قال والهم الذي يحدث بسبب الخوف من المستقبل نعم هم اي دي انغواسي والحزن اللي تريست على تريستس سي ليا افيك اون شوز كي باسي لا بورت لا بيرت دان بروش قدر الله ما شاء فعل افونس سي باسي الهم اي سي انغواسي اي بار لو فيتور comment je vais faire, comment je vais kada, ya akhi, otruk. Et avance et fais les asbab. Et tawakkal ala Allah. Et i'lam anna ton risque, il est écrit. Allah subhanahu wa ta'ala, il t'a créé, t'a qadr ton risque, et tu profiteras de ton risque avant de mourir. Rien sera rajouté, rien sera enlevé. Ah, lakin, avec les asbab, bien sûr. Nous, on ne sait pas ce qui a été qadr. On fait les asbab. Ça vient, alhamdulillah, ça vient pas. Espir, ya akhi. Allah subhanahu wa ta'ala, il rizq al-hasharat. صحيح الحشرات دي زانسيك دي موستيك الله اللي رزق يمانج حتى يموت انت ان شاء الله تا مؤمن الله سبحانه وتعالى يحب المؤمنين قال والهم الذي يحدث بسبب الخوف من المستقبل فيكون العبد ابن يومه صحيح العبد ابن يومه تكم الفيس دو سو جور اوكيب توا دو سو جور فقط لو غير سبع عليك. Demain, est-ce que tu vas être vivant? Est-ce que tu vas être mort? Allah rubbama yatarzaq, une chose que tu t'attendais pas. Fais-les demain. Dès que ça arrive, et fais les asbab. Ça ne veut pas dire que tu n'as pas le droit de te préparer. Maintenant, le hajj, c'est dans 6 mois, tu ne te prépares pas. Ou tu mets de l'argent de côté pour te préparer le futur. Tayyib hada. Lakin, Cheikh Saadi al-An, il parle, penser, ça te fait du mal. C'est autre chose. Mais celui qui arrive à mettre de l'argent de côté, il se prépare, il veut maintenant fonder une entreprise, il veut faire le hajj, il veut tant que c'est halal, tayyib. La personne te reprochera ça. Lakin réfléchir et se faire du mal, là. قال فيكون العبد ابن يومه ويجمع جد نعم يجمع جده اي الجد والاجتهاد. قالوا يجمع جده اجتهاده باصلاح يومه ووقته الحاضر فان جمع القلب على ذلك يوجب تكميل الاعمال. صحيح. كذلك tu vas faire des efforts dans l'a'mal qui est présent. اما tu vois loin dans certaines choses. Et dès que ça arrive un amal à son temps et tu ne fais pas d'effort là, enfin tu mets tes forces dans l'amal qui est présent. قال ويتسلى به العبد عن الهم والحزن والنبي صلى الله عليه وسلم إذا دعا بدعاء أو أرشد أمته إلى دعاء فهو يحث مع الاستعانة بالله والطمع بفضله على الجد والاجتهاد في التحقق لحصول ما يدعو بحصوله والتخلي عما كان يدعو لدفعه لأن الدعاء مقارن للعمل. لا بورتونس دو الدعاء صحيح شفت عمل تستعين بالله تدعو الله سبحانه وتعالى كي تلست نعمة تدعو الله سبحانه وتعالى كي تمد بركة. قال فالعبد يجتهد فيما ينفعه في الدين والدنيا l'importance de faire les أسباب. Cheikh Saadi te cite hada hatta tu comprends pas que tu fais pas des asbab la lakin tes efforts ils doivent être dans un point précis. Amma tu délaisses maintenant amal el youm et tu regardes déjà dans un mois, dans six mois, dans un an, c'est pas min al hikma hada abadan. Qala wa yas'al rabbahu najah maqsadah sahih najah maqsadah l'importance du dua wa yasta'inuhu ala dhalik kama qala sallallahu alayhi wa sallam ihris ala ma yanfa'uk wasta'in billah wa la ta'jaz ihris ala ma yanfa'uk ay au moment donné qala wasta'in billah bien sûr isti'ana billah lianna al muwaffaq man wafaqahu Allah wa la ta'jaz et désespère jamais ce qui arrivera y arrivera qala wa idha asabaka shay fa la taqul law anni fa'altu kadha wa kadha walakin qul qaddara Allah ma sha'a fa'al فإن لو تفتع عمل الشيطان سحديث الله بيان في كتاب التوحيد لا تقل لو لا استعن بالله لا تعجز احرص على ما ينفعك سي تاري quelque chose دي قدر الله مشافع تاري quelque chose c'est passé قدر الله مشافع le futur تركه à son moment précis. قال فجمع صلى الله عليه وسلم بين الأمر بالحرص على الأمور النافعة في كل حال والاستعانة بالله وعدم الانقياد للعجز صحيح الحرص على الأمور النافعة tu fais des efforts tant que c'est charri fais des efforts tant que c'est pas une mukhalafa wa l'isti'ana billah wa 'adam al-inqiyad lil-'ajl ne baisse jamais les bras Allah il est karim baisse pas les bras ba'dana se dit c'est trop tard je peux plus abatan fais des efforts et Allah subhanahu wa ta'ala karim alladhi huwa al-kassal al-dhar wa bayna al-istislam lil-umur al-madiyah an-nafidha kadhalik ne reste pas emprisonné des choses qui sont passées ba'dana matalan il a fait des ma'asi ou il a délaissé salat à un certain moment, tu le conseilles et il dit là, moi c'est passé, je peux plus, na'oudou billah, na'oudou billah, là, Allah il est karim, Allah c'est tawwab, fais des efforts et inshallah tu trouveras du khayr. قال ومشاهدة قضاء الله وقدره وجعل الأمور قسمين أي في الحديث قسما يمكن العبد السعي في تحصيله وتحصيل ما يمكن منه صحيح un قسم des choses que t'as une قدرة t'as un اختيار احرص على ما ينفعك fais des efforts. T'as besoin d'argent, fais des efforts. Allah subhanahu wa ta'ala t'a donné une capacité. Des choses, vous allez voir, t'as pas le choix. Tu dis qatar Allah mushaf'al. Maintenant, un proche, il est mort. Pas le choix, ta vie, t'as rien à voir avec ça. Allah il a qadr hada. Tu dis qatar Allah mushaf'al. Qala, ou, dav'u ou takhfifu, fa hada yabdi fihi l'abd majhoud, ou yasta'inu bima'boudi. Sahih, ce premier qism, t'as les capacités, fais des efforts. Fais des efforts, bats-toi, baisse pas les bras, abadan. Qala wa qisman la yumkin fihi dhalik. Un autre qism, t'as rien à voir. Un proche est ton malade, un proche il meurt, un proche il est ruiné, anta t'es éprouvé par une maladie. Hada qaddar Allah mushafa'al. Qala wa qisman la yumkin fihi dhalik. Fahada yatma'illahu al-abd wa yarda wa yusallim. Tahir, tu dis qaddar Allah mushafa'al. Tu dis alhamdulillah ala kulli hal. Tu dis inna lillah wa inna ilayhi raji'un. كذلك s'il y a des efforts à faire des asbab tu fais lakin tastaslim lillah azza wa jalla qal wa la rayba ana mura'at hada al-asl sabab lis-surur wa zawal al-ham wa al-gham un sabab azim ana la personne elle réfléchit pas trop mustaqbal toujours ba'd an-nas za yamark al-awam qu'est-ce que tu vas faire demain ton avenir kada hatta yat'ab hatta ila al-qalaq ya akhi ça va venir hada on fait des efforts ba'd an-nas le contraire c'est le ماضي j'aurais dû, pourquoi nous là, on vit au jour le jour on fait des efforts bien sûr au mustaqbal des choses shar'iyya, on se prépare pour le hajj on se prépare pour beaucoup de choses et sans réfléchir trop et ça nous fait du mal et s'il y a un manque de quelque chose natawakkal ala Allah hada c'est muhim et les choses passées, qadar Allah mushafa'al c'est passé, une ma'siya fait tawbakhi et avance c'est risala nafi'a jiddan sallat tawfiq on l'a fini bin Allah azza wa jal سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك مع تحية دماج افاق.com ولا تركنوا الى الذين ظلموا فتمسكم النار الحذر من الركون الى الظلمة من شيعة او حزبيين لا تركن اليهم هؤلاء ثعابين